மேல கூட வச்சு கூட நூறு போறவளே, உன் கூட கொஞ்சம் நானும் வரேன், கூட்டிக்கிட்டு போனா என்ன? ஒத்தையில நீயும் போறாது நியாயமா? உன்னுடனே நானும் வரேன் ஒரு வாரமா? நீ வாயேன்னு சொன்னாலே வாழ்வேனே ஆதாரமா? நீ வேணான்னு சொன்னாலே போவேண்டி சேதாரமா? போல கண்ணில் சிக்கி கிட்ட போதும் கூட ஒருத்தாம உயிர் கொள்ளுற. அதிகம் பேசாம அளந்து நான் பேசி எதுக்கு சட பின்னற? சல்லி வேறாணி வேறாக்குற, சட்ட பூவ வாசமா மாத்துற. மேல கூட வச்சு கூட நூறு போறவளே, கூட்டி கிட்டு போக சொன்ன என்ன சொல்லு? போயிடாம இருந்தாலே அது போதுமே. தண்ணியதா விட்டுப்பட்ட தாமரையும் போனதுன்ன தரமால தனசாயுமே. மறைஞ்சு போனாலும் மறந்து போகாத நினப்புதான் சொந்தமே. கிடையாது மறு செல்வமே, கூட மேல கூட வச்சு கூடலூரு கூடலூரு போறவளே, கூட்டி கிட்ட போக சொன்ன என்ன சொல்லுங்க?